தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு, விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் வட்டம் தோட்டப்படை கிராமத்திலிருந்து தமிழர் மரபுவழி வேளாண் விவசாயி எழில் நடராஜன். சரவண ஐயா கேட்டிருந்தார் இந்த கடலை பிரித்து எடுக்கிறதுக்கு இயந்திரம் எதாக இருக்கான்ட்டு. அது ஒரு தடவை யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பார்த்தேன் நான். நம்ம சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, சைக்கிளை சுற்றி விட்டு அந்த சைக்கிள் கம்பி இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே கடலக்காய் வச்சா அப்படியே பொல பொலன்னு கொட்டிடுது கடலக்காய் தனியாக, செடியிலேருந்து கடலக்காய் தனியாக. அந்த மாதிரி முறையை வந்து நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் தேடி பாருங்கள், கிடைச்சா அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அப்படியே சைக்கிளை சுற்றிட்டு அந்த சைக்கிள் கம்பி இருக்கு இல்லைங்களா, அப்படியே கல காயை உள்ளே வச்ச உடனே அப்படியே காய் பூரா கீழே கொட்டிடுது. அது மாதிரி பார்த்தேன். மற்றபடி இயந்திரம் எதுவும் ஐடியா இல்லை, இருந்ததுன்னா தகவல் தெரிவிக்கிறேன். நன்றி.